ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹ ಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಜಯತ್ಯಾಶ್ರಿತ ಸಂತ್ರಾಸದ್ಧಾಂತ ವಿಧ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯ ವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರ. ಶ್ರೀಶೈಲ ವಂಶಾತ್ಮಪಿತಾಮಹಸ್ಯ ಶ್ರೀವಾಸದೂರೇ ಕರುಣೈಕಪಾತ್ರಂ ಶ್ರೀದೇವನಾಚಾರ್ಯಕಪಾತ್ರಬೋಧಂ ರಾಮಾನುಜಾರ್ಯಂ ಗುರುವರ್ಯ ಮೇಡೇ. ಶ್ರೀಮಚ್ಛೀಶೀಲ ವಂಶ್ಯಾದನಕ ಗುರುಮಣೇ ನೀಲಮೇಕೂರೇ ತಾತಾತ್ಮೀಯಾದಶ್ರುತಿಶೀಲಿಂಗಂ ಸಾಂಗ ವಿಜ್ಞಾನಪೂರ್ಣ ಶ್ರೀವಾಸಾತ್ತಾತಸೂರೇ ನಿಜ ಪಿತೃಸಹಜಾತ ಮಂತ್ರ ಪ್ರಧಾನಂ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣಾಖ್ಯಂ ಶತಮುಖಕುಲಜಂ ಭಾವಯೇ ಯಾಯಜೂಕಂ ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತ ಸಂದೇಶ ಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮ ದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೀಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಭರತಾಯ ಪರನ್ನಮೋಸ್ತು ತಸ್ಮೈ ಪ್ರಥಮೋದಾಹರಣಾಯ ಭಕ್ತಿಭಾಜ ಯದುಪಜ್ಞಮಶೇಷತ ಪೃಥಿವ್ಯಾಂ ಪ್ರತಿ ರಾಘವ ಪಾದುಕಾ ಪ್ರಭಾವ. ಪೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರೋಗ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕೋಕಿಲಂ ವಾಲ್ಮೀಕಿ ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಚಿನ್ನಂ ರಾಮಕಥಾ ನಾಶಂಕೋ ನ ಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ ಯಿಬನ್ ಸತತಂ ಕಾಮಚಲಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಗತ ಮಹಾರಾಜಿಂ ಮಶಕೀಗತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾಣರಜೋತಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಹಿಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹ ಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಮಾಂಜನೇಯಮತಿ ಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾತ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತ ತರಮೂಲಮಾದಿನಂ ಭಾವಯಾಮಿ ಬಹುಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾದಿ ಪರಿಪೂರ್ಣ ಲೋಚನಂ ಮಾರುತಿನ್ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ವೇದ ವೇದ್ಯೇ ಪರೇ ಪುಂಸಿ ಜಾತೇರಸಾತ್ಮದೇ ವೇದ ಪ್ರಾಜೇತ ಸಾಧಾಸೀತೇ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ ತದುಪಗತ ಸಮಾಸ ಸಂಧಿ ಯೋಗಂ ಸಮ ಮಧುರೋಪನುತಾರ್ಥ ವಾಕ್ಯಬದ್ಧಂ ರಘುವರ ಚರಿತಂ ಮುನಿ ಪ್ರಣೀತಂ ದಶ ಶಿರಸಸ್ಯ ವಧನ್ ನಿಶಾಮಯತ್ವಂ ಶ್ರೀರಾಘವಂದ ಜಲಸಾತ್ಮಜಮ ಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾಂದಯ ರತ್ನದೀಪಂ ಆಜಾನುಬಾಹುಮರವಿಂದದಲಾಯತಾಕ್ಷಂ ರಾಹುಂ ನಿಜಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸರದ್ರುಮದಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾದನೇ ಮಣಿವಿಯೇ ವೀರಾಸನೇ ಸುಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ಶ್ರೀ ಸೀತಾಲಕ್ಷ್ಮಣ ಭರತ ಶತ್ರುಘ್ನ ಹನುಮತ್ ಸಮೇತ ಶ್ರೀ ರಘುನಂದನ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಸ್ತ್ರೀಯ ತ್ರಿವಡಿ ವಿರಾಟಿಯ ಸೇವಿಕರ இந்த சிம்ஸ்பா விரட்சத்தின் கீழே விராட்டி எழுந்திரன் இருக்கின்ற பெருமாள் சொன்ன அடையாளங்களையும் வைத்துக்கொண்டு இந்த விராட்டியையும் சேவிச்சு அவள் இருக்கிற நிலையையும் அனுபவிச்சு இவள்தான் சீதா பிராட்டி என்பதை தன்னளவிலே ஒரு தீர்மானம் பண்ணிக் கொள்ளுகிறார். ராமஸ்ய ஜயதா യഥാരൂപം തസ്യേയമതിദേക്ഷണ അത്യാദേവ്യാ യഥാരൂപം അംഗപ്രത്യംഗസൗഷ്ഠവം അത്യാദേവ്യാ യഥാരൂപം അംഗപ്രത്യംഗസൗഷ്ഠവം. இது திருமேனியில்தான் முதல்ல, வேற மீதியை பத்தி அவர் பார்க்க போறதில்ல. அந்த சீதாபிராட்டியினுடைய திருமேனியில இருந்திருக்கிற அங்க பிரத்யங்க சௌஷ்டவம் இவைகள் இருக்கிற ஒரு சிறப்பை கவனிக்கிற, அதுதான் பாக்குற. பெருமாளிடத்துல இருக்கிறதும் இவரை சேவிச்சுட்டு வந்தவர், ஏற்கனவே பார்த்துட்டு வந்தவர். ஆகையால இவர் ரெண்டு பேரையும் பார்த்து நினைச்சு பார்த்தோம்னாக்கா நிச்சயமா இவர் சீதா பிராட்டியா தான் இருக்கணும்னு ஒரு சந்தேகமே இல்லாத தீர்மானம் பண்ணிட்டார். தேனேயம் தஜ தர்மாத்மா முகூர்த்தம் அபி ஜீவதி. ஒன்னு, அந்த திவ்ய திருமேனியை கொண்டு இவள் வந்து சீதா பிராட்டி தான்றத தீர்மானம் பண்ணார். இவள் இருக்கிற நிலைமையை கொண்டு, இவளுடைய மனசை கொண்டும் இது சீதா பிராட்டி தான் தீர்மா பண்ற. அஸ்யா தேவியா மனசின்னு தசதாஸ்யாம் பிரதிஷ்டிதம். இந்த பிராட்டியினுடைய மனசு பெருமாளிடத்துல இருந்திருக்கு, பெருமாள் அதாவது ராமனிடத்துல இருந்திருக்கு. அந்த ராமனுடைய மனசு சீதா பிராட்டியினிடத்துல இருந்திருக்கு. இப்படி ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் நினைச்சுட்டு இருக்கிறதுனால இது சீதா பிராட்டி தான் சொல்லி சொல்ற. இங்க ஒரு சூக்ஷ்மமான விஷயம் பார்க்கணும். அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேன பிரபாயதா என்று சொல்லுகின்றார் சீதா பிராட்டி. ராமனும் ராமனையும் என்னையும் பிரிக்க முடியாது. சூரியனுடைய பிரபைய பிரிக்க முடியுமா? அதே மாதிரிதான் என்னையும் ராமனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி இருக்கச்சே இவ ரெண்டு பேரும் தனியா இருந்துட்டு இருக்கா, எப்படி இவள் ஜீவிச்சு இருப்பா? தண்ணிலேருந்து மீனை எடுத்து போயிட்டாக்க மீன் ஜீவிக்காது, மீன் போயிட்டுதான் போயிடும். ஆனா இது ஜீவிச்சிருக்கு ஒரு மீன்னு சொன்னாக்கா அப்ப அது எப்படி சாத்தியம்? ஒன்னு அது மீன் இருக்க மாட்டேன், இல்ல அவளுடைய வார்த்தை எக்ஸாஜரேஷனா இருக்கலாம், வேற என்ன சொல்றேன். அதுக்கு சமாதானம் சொல்ற, அஸ்யாதேவியா மனசஸ்மின் தசதாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்சிதானந்த தர்மாத்மா முகூர்த்தம் அபி ஜீவதி என்று சொல்லுகின்றார். பிராட்டியினுடைய மனசு பெருமாளிடத்துல இருந்திருக்கு, பெருமாளுடைய மனசு பிராட்டியினிடத்துல இருந்திருக்கு. சரீரமான வேற வேற இடத்துல இருக்கலாமே தவிர மனசு ரெண்டு பேர் இடத்துலயும் ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கு, ஐக்கியமா இருந்துருக்கு. அதனாலதான் இவ ரெண்டு பேரும் ஜீவிச்சிருக்கா, இல்லைன்னாக்க பெருமாள் என்னைக்கோ பிராணம் விட்டுருப்பேர் என்று சொல்ற. அது தவிர ஒரு வார்த்தை நினைச்சுக்கிறாராம். கிஷ்கந்தா காண்டத்துல ஹனுமார் ஆரம்பத்துல பேசினது தவிர கடைசியில ஹனுமாரிடத்துல பெருமாள் கொடுக்கிற கணையாழிய கொடுக்கிறார், கொடுத்து இதை நீ எடுத்து போன்னு சொல்லி சொல்றார். இது ரெண்டு தவிர ஹனுமார் பேசுறதுன்றது பார்த்தோம்னா சாட்சாதா ராமனோட பேசுறதுன்றது எங்கேயும் கிடையாது. நடுவுல சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்றார், அதெல்லாம் இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்ணணும். ராமர் நினைச்சுக்கிற ஹனுமார் நினைச்சுக்கிறாராம் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ராமர் எப்ப பார்த்தாலும் சீதா பிராட்டியே நினைச்சிட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு இருந்துருக்க. அந்த பிரசிரவணகிரியில குகையில வருஷா காலத்துல இருக்கச்செல்லாம் மனசுல ஒரே கஷ்டம். அது அவர் தூங்கினாக்கா தூங்காத இருந்துருக்கு, தூக்கம் வரல. உட்கா மத்தியான வேலையும் தூக்கம் வரல, ராத்திரி வேலையும் தூக்கம் வரல. கொசு கடிச்சதுன்னா கூட அந்த கொசுவை கூட அவர் ஓட்டாத இருந்துருக்கேராம். அப்படியே பிராட்டியே நினைச்சுட்டு இருந்துருக்கேன், அது ஒரு இயல்பான அப்படி ஒரு நிலை ராமருக்கு. இவர் நினைச்சு பாத்துக்கிறாரா, என்னத்துக்காக ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? அதுவும் ராஜகுமாரர் தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர். அவ போயிட்டா என்ன, எத்தனையோ தேசிய தேசிய கலத்திராணி தேசிய தேசிய பாந்தவாகன்னு சொல்லிருக்கு. ராஜகுமாரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்கா. ஒரு ஸ்திரீ பிரயுக்தமா இப்படிப்பட்ட ஒரு வேதனையை இவர் படணுமா? என்று அப்போ ஹனுமார் நினைச்சேரா. இங்க வந்து சீதா பிராட்டிய சேவிச்ச பிற்பாடு அவருடைய எண்ணமே மாறி போயிட்டான். துஷ்கிருதங்கிருதவன் ராமஹா ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நசோகே நாவதீததி. துஷ்கரம் கிருதவன் ராமஹா. யாரும் செய்யாத ஒரு செயலை இவர் செய்யற, கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு செயலை இவர் செய்யற. துஷ்கரம் கிருதவான் ராமஹம். ஏன் அப்படி சொல்றங்கோ, எல்லாரையும் மாதிரிதான் இவர் இருக்கார் என்ன சொன்ன? இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட சீதா பிராட்டிய பிரிஞ்சு இருந்துட்டு இருக்காரு, அது துஷ்கரம், ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் தான் இது, அத பண்ணவராக இருந்துட்டு இருக்க சொல்ற. துஷ்கரம் கிருதவான் ராமஹான். அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காட்டுக்கு போகச்சே கூட சீதா பிராட்டிய விடாத அழைச்சிட்டு வந்தவர். அயோத்தியில 12 வருஷ காலம் சீதா பிராட்டியோடு இருந்தவர். அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் காட்டுல சீதா பிராட்டியோடு இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு மனசோட இருந்திருக்கிற ஒரு அங்க பிரச்சங்க சௌஷ்டவத்தோட இருந்திருக்கிற ஒரு மகாட்சி மாதிரி இருந்திருக்கிற ஒரு பிராட்டிய விட்டுட்டு அவர் இன்னும் பிராணனை தரிச்சுட்டு இருந்திருக்காரு, அது ஒரு பெரிய யாரும் மீதி பேரெல்லாம் செய்ய முடியாத ஒரு செயல் தான். அந்த செயலை தான் அவர் பண்ணிட்டு இருக்கார் என்று ஹனுமார் சொல்கிறார். எப்படி இருந்திருக்கணும்? தங்களும் பகலும் கண்டுயில் அறியாள் கண்ணனே கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் தாமரை கண் என்றே தளரும். அழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு ரங்கநாதனையே நினைச்சுட்டு இருக்கா. அப்போ அழ்வாருடைய தாய்ஸ்தானத்தில் இருந்திருக்கிறோம் பேசுற பாசுரம் இது. கண்களும் பகலும் கண்டு எல் அறியாள். ராத்திரியில தூங்குறது இல்ல, கார்த்தால தூங்குறது இல்ல, எப்பவுமே தூங்குறது இல்ல, தூக்கன்றதே மறந்து போயிடுச்சு என் பொண்ணுக்கு என்று சொல்ற. கண்ணநீர் கைகளால் இறைக்கும் கண்ணிலிருந்து அப்படியே ஜலம் கொட்டிண்டே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த பெருமாளையே நினைச்சுண்டு. அது பார்த்தோமானாக்க அது அப்படியே ஒரு நதி மாதிரி போயிட்டு இருக்கு. தண்ணியால போட்டு கையால கொண்டு இறைக்கலாம் போல இருக்கலாம். சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் அந்த பெருமாளையே நினைச்சிருக்க. பெருமாளுடைய சங்கம் பெருமாளுடைய சக்கரம்னு நினைச்சுக்கிறாளா? நினைச்சிருந்த உடனே கை கூப்பிடறாளாம். தாமரை கண்ணென்றே தளரும். அந்த தாமரை கண் அப்படின்னு பெருமாள் புண்டரீகாட்சம்னு சொல்லி பெருமாளுடைய கண்ணை நினைச்சுக்கிறாளா? நினைச்சிருந்த உடனே அதே தளர்ந்து விழுந்து போயிடுறாளா? இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான்னு ஒரு தாய் தன்னுடைய பெண்ணை சொல்ற மாதிரி பெருமாளும் அந்த சீதா பிராட்டியை நினைச்சுண்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கணும். இவர் தைரியமா இருந்துட்டு இருக்காரே. துக்கரம் கிருதவான் ராமஹா. இது மீதி பேர் எல்லாம் செய்ய முடியாத ஒரு செயலை அவர் செஞ்சுட்டு இருக்கார் என்று சொல்ற. ராமஹா துஷ்கரம் கிருதவான் சொல்ற. இவருடைய திருமேனி எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கார்? ராமர் ரமயதீதி ராமஹா. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துபவராக இருந்திருக்கிறவர் ராமர். இப்போ இவரை பார்த்து இவரை ஆசிரியச்சு வந்தவள் அவள் நடு காட்டுல வந்த பிற்பாடு அவளை போக விட்டுட்டு இன்னொருத்தர் தூக்கம் போக விட்டுட்டு தான் பயமுந்து இருந்துட்டு இருக்கிறதா? இத பார்த்தாலே துஷ்கரம் கிருதவான் ராமஹா. இவர் நிஜமாவே நீதி பேர் செய்யாத ஒரு செயலை இவர் செய்யிருக்க அப்படின்னார். எப்படி இருக்கணும் இவர்? அனயாஹீனகா அல அகலுமில் அகலுகில்லேன் இறையும் என்று சொல்லும்படியாக இருந்திருக்கக்கூடிய பிராட்டிய இவர் விட்டுட்டு எப்படி இருந்திருக்கவர்? அனயாஹீனகா ஸ்ரத்தையா தேவோதே பத்மஸ்னுதே. பெருமாளுக்கு ஏற்படுற சிறப்பே பிராட்டியினாலதான், ஸ்ரத்தான்னு மகாலட்சுமிய சொல்றது வேதம். ஸ்ரத்தையா தேவோதே பத்வம் அஸ்னுதே, தேவஹா தேவத்வம் ஸ்ரத்தையா அஸ்னுதே. அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் பெருமாளுக்கே சிறப்பு ஏற்படுறது. அப்படிப்பட்ட சீதா பிராட்டிய விட்டுட்டு இவர் இன்னும் பிராணனை வச்சுட்டு இருக்கேன்னாக்க, துஷ்கரம் கிருதமான், அதுல ஒன்னும் சந்தேகமும் இல்ல. என்ன அனயா பிரபு தாரயதி ஆத்மனஹா தேகம், தன்னுடைய சரீரத்தை இன்னும் அவர் தரிச்சுட்டு இருந்துட்டு இருக்க. என்ன சரீர தாரணம்ன்றது இருந்துட்டு இருக்க, மீதி பேருக்கா இருந்துன்னாக்கா அவாவாளுடைய கர்மா கர்மானுகுணமாக இருந்துட்டு இருக்கும். எனக்கு நான் இந்த சரீரம் வாண்டா, நான் இப்பவே நான் பத்து போயிருந்தேன்னு சொல்லி சொன்னா கூட என்னுடைய கர்மா எத்தனை நாளைக்கு இந்த சரீரத்தோட நான் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்க போறேன். இந்த சரீரத்தை நான் சரியா உபயோகப்படுத்திட்டு அந்த மோட்ச மார்க்கத்துக்கு பகவத் கைங்கரியம் அடையறதுக்கு உண்டான ஒரு உபாயத்துல நான் கணக்கு மூண்டேனானால் தேகாவசானத்துல எனக்கு மோட்சம் வரப்போறது. ஆனா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய கர்மா எத்தனை நாள் இந்த சரீரத்தோட நான் இருக்கணும்னு சொல்லிருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் இருந்துதான் ஆகணும். ஆகையில இவர் சரீரம் தேனகம் தாரைய ஆத்மனகா தேகம்னு சொல்லிருக்காரு, தன்னுடைய சரீரத்தை இன்னும் தாங்கிட்டு இருக்காரு என்று கேட்டமான அங்க சூக்ஷ்மமான ஒரு விஷயம். பெருமாள் எடுத்துட்ட சரீரம் அவரை சங்கல்பத்தினால எடுத்துட்டது, நம்மள மாதிரி கர்மாவனால வினை பயனால வந்த சரீரம் இல்லை. இத்தரம் ரோசையா மாச தசரத சக்கரவர்த்திய தன்னுடைய தகப்பனாக தான் எந்த ஊர்ல யாருக்கு குழந்தையாக பிறக்கணும் என்பது முதற்கொண்டு அவரே தீர்மானம் பண்ண ஒரு விஷயம். ஆகையால இந்த சரீரம் பிராட்டிய கணக்கு தூக்கிட்டு போன உடனே இந்த சரீரமே வாண்டா இன்னும் உதறி தள்ளிட்டு அங்க போயிருக்க வேண்டிய பெருமாள் இன்னும் போகாத இருந்திருக்காரு, இன்னும் இந்த சரீரத்தை தரிச்சுட்டு இருக்காருனாக்க நிச்சயமா அவர் யாரும் செய்யாத செயலை சொல்லியிருந்தா இருக்கார். துஷ்கரன் கிருதவான் ராமஹா என்று சொல்ற இது தனக்கும் ஒரு இது. நாம் முதல்ல நினைச்சவன் அதுவும் பெரிய ராமர் விஷயத்துல நாம நினைச்சது பெரிய தப்பு. ஒரு பெண்ணுக்காக இப்படி புலம்பறேன்னு நினைச்சதும் தப்பு. அவர் புலம்புற புலம்பெல்லாம் போறவே போறாது, அவர் பிராணனையே விட்டுடுக்கும், சரீரத்தையே விட்டுடுக்கணும் என்று சொல்ற. துஷ்கரம் கிருதவான் ராமஹினோ எதனையா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நசோகே நாவசீததி. அப்படி சீதா பிராட்டிய பாக்கிற ஹனுமார் என்னமா இருந்துருக்கா சீதா பிராட்டி எப்படி சொல்றதுன்னு தெரியலையா அவருக்கு, மனசுக்குள்ள நினைச்சு பாத்துக்கிறேரா கொண்டாடுறேரா. பிரசத்தியது பிரசத்தவியாம் சீதாம் தாம் ஹரிபுங்கவாம் குணாபிராமம் ராமஞ்ச புனச்சிந்தாபரோ பவதி. சீதா பிராட்டிய சேவிக்கிற ராமரை நினைச்சுக்கிறேராம். இதுதான் ரெண்டும். ஏன்னா சீதா பிராட்டி பிரத்யக்ஷமா அங்க சேவை சாச்சின்னு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா, அசோக மரத்து கீழே இருந்துட்டு இருக்கிறது சேவிக்கிறேன். அங்க ராமரை நினைச்சுக்கிறாரு. இது பிளாஷ்பேக், பின்னாடி இருந்துட்டு இருக்கவர் அந்த ராமரையும் சீதா பிராட்டியும் நினைச்சிட்டு பிரத்யங்க சௌஷ்டவத்தை பாக்கிறார். பார்த்த உடனே கொண்டாடுறேராம். என்ன விசேஷம் பார்த்தியா, இவ ரெண்டு பேருடைய ஒரு தாம்பத்தியம் எவ்வளவு என்னமா இருந்து இருக்குன்னு சொல்ற. பிரசத்தியது பிரதஸ்தவ்யம் சீதாம் தாம் ஹரிபுங்கவா குணாபிராமம் ராமண்ட புனச்சிந்தாபரோபவதி. மறுபடியும் ஒரே விசாரம் வந்துருக்கோம். இப்ப நான் பார்த்துட்டேன் இவளையும் அவரையும் எப்படி சேர்த்து வைக்கிறது, இது என்ன பண்றது என்று ஒரு விஷயம். இப்பேற்பட்ட சீதா பிராட்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, ஒரு அசோக வனத்துல இப்படி புழுதி அடைஞ்சு இந்த மாதிரி மெலிவடைஞ்சு ஆகாரம் இல்லாத தீனா கிறிஸ்தா கிறிஸ்தமாக இருந்திருக்கிற ஒரு நிலையா சீதா பிராட்டிக்கு என்று நினைச்சு பார்க்கிறேன். இவருக்கு இவளுக்கு என்ன குறவு? சமூகூர்த்தமி கண்ணல ஜலம் வந்து கண்ணை மறைக்கிறதா அனுமா இருக்கு. அழறான் இவளுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு நிலையா என்று. எதி சீதாஹி துக்காத்தா காலோஹி துரதிக்ரமா மான்யா குரு விநீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா லக்ஷ்மணஸ்ய மான்யா. லக்ஷ்மணர் எப்பேற்பட்டவர்? லக்ஷ்மணர் குரு விநீத, தன்னுடைய தமையனார் அண்ணன் என்ன கட்டளை இருக்கிறாரோ அந்த கட்டளையை மீறாதவர் அவர். அவரிடத்துல பரம பக்தி பண்றவர் அவர். அப்போ அப்பேற்பட்ட லக்ஷ்மணராலே கொண்டாடப்பட்டவள் இந்த சீதா பிராட்டி. அது எப்படி ஹனுமாருக்கு தெரியும்? அண்ணா தெரியும். இத்தனை திருவாபரணங்கள் சீதா பிராட்டியினுடைய திருவாபரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறார். ராமர் கேட்கிறார், லக்ஷ்மணன் நீ சொல்லுப்பா, இது சீதா பிராட்டியினுடைய திருவாபரணமா, இது சீதா பிராட்டி தான், இது அவள் தான் என்று சொல்றார். அப்ப கடைசியில இவர் சொல்றார், வேற ஒண்ணும் சொல்லல, நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே த்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தநாது. சீதா பிராட்டியுடைய குண்டலம் தெரியாது, கேயூரம் தெரியாது, எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், இது கால அணிகிற சலங்க, கால இணைங்கிற நூபுரம் என்று. அது எப்ப எப்படி தெரியும் எனக்கு? நித்யம் பாதாபிவந்தநாது, நான் நித்தியம் அந்த பிராட்டியை சேவிக்கிறதுனால அந்த திருவடியை தான் நான் பாக்குறேன், அந்த திருவடினால தெரியறதுன்னு. இதனால சித்தமாயிடுச்சு ஹனுமாருக்கு. மான்யா குருவினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய, குருவினீத குரு சப்தத்தினால இங்க எம்பெருமான் சாட்சாத் ராமனை சொல்ற. ராவன் விஷயத்துல வினயத்தோட எழுந்தருள் இருந்த லக்ஷ்மண், லக்ஷ்மணனுக்கு கொண்டாட தகுந்தவளாக இருந்திருக்கு. குரு பிரியா, அந்த குரு பிரியா அவளும் வந்து ராமனுக்கு ரொம்பவும் பிரீத்தி பாத்திரம். ஆகையாலதான அவர் எப்ப பார்த்தாலும் சீதா பிராட்டி நினைச்சிட்டு வேதனைப்பட்டு இருக்கேன். ஆகையால குரு பிரியாவும் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு போய் இந்த நிலையா என்று பாக்குறாராம். எதி சீதா இது ராமர மாதிரி எதி துக், எதி சீதா துக்கார்த்தா, இந்த சீதைக்கு கணக்கு இந்த கட்டம் வந்ததுன்னாக்க அந்த கட்டத்துக்கு காரணம் வேற எதுவுமே சொல்ல முடியாது, காலத்தை தான் சொல்ல முடியும். காலோஹி துரதி கிரமஹான், காலம் தான் சொல்லணும், வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரா. அப்புறம் மறுபடியும் சீதா பிராட்டிய பாக்குறார் ஹனுமான். பார்த்துட்டு சொல்ற, துல்லியசீல வயோ விரத்தம் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோர் ஹதி வைதேகிம் தஞ்சேயமதி தேக்கணாம் துல்லியசீல வயோ விரத்தம் துல்லியாபிஜன லட்சணம். இவ ரெண்டு பேருக்கும் சமமா இருந்திருக்கான். துல்லியசீலம், சீலம்னா சுவாவம். சீதா பிராட்டியினுடைய சுவாவமும் சக்கரவர்த்தி திருமுகனுடைய சுவாவமும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. என்ன சுவாவம்? அஸ்யாதேவியா மனஸ்தஸ்வன் தசிதாத்யாம் பிரதிஷ்டிதம். இவளுடைய மனசு ராமனிடத்துல இருந்திருக்கு, ராமனுடைய மனசு பிராட்டியினிடத்துல இருந்திருக்கு. இது துல்லியசீலம். துல்லியசீல வயோ விரத்தம், வயசு. வயசுன்னு சொல்லச்சே துல்லியம்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே வயசுன்னு சொல்லக்கூடாது, ஒத்த வயசை உடையவளாக இருந்திருக்கா என்று சொல்லணும். இப்ப கல்யாணத்துல ரெண்டு வயசுக்கு மேல டிஃபரன்ஸ் கூடாது, மூணு வயசுக்கு மேல டிஃபரன்ஸ் கூடாதுன்னு இப்ப சொல்றோம். அந்த காலத்துல அது கிடையாது. 6 வயசுல கல்யாணம் பண்ணா பையன் 12 வயசுல இருக்கணும். பையனுக்கு 18 வயசுல பையன்களுக்கு கல்யாணம் பண்ணவனாக்கா பொண்ணு வந்து 12 வயசுல இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு கணக்கு இருந்துருக்கு. அப்போ இவ ரெண்டு பேருக்கு இருக்கிற வயசு வித்தியாசம் இருந்துருக்க இது ஏத்ததாக இருந்திருக்க கூடிய வயசு என்பதாக சொல்லுகின்றார். விருத்தம் என்பது அடுத்தது. துல்லிய விருத்தம், ரெண்டு பேருடைய நடவடிக்கையும் எப்படி இருக்கோ அதுவாறு இருந்திருக்கு அப்படின்னார். இந்த கல்யாணம் பண்ணிக்கச்சேயே ராமருடைய அவருக்கு என்ன சொன்னார், ஜனக மகாராஜா சொல்லியிருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ சகதர்மச்சரி, உன்னுடைய தர்மானுஷ்டானத்துக்கெல்லாம் அவள் ஒத்துழைப்பவளாக இருப்பாள் என்று சொன்னார். ராமருடைய நடவடிக்கை எப்படி இருந்துருக்குன்னா, தோஷோ எத்தியபி தஸ்யஸ்யாத்னு நினைக்கிறவர், அவளிடத்துல அவனிடத்துல தோஷமே இருந்ததுன்னா கூட அவன் கணக்கு நம்மளிடத்துல சரணாகதி பண்ணான்னாக்கா அவனை விடக்கூடாதுன்றது ராமருடைய எண்ணம். சீதா பிராட்டி என்ன, அங்க வரைக்கே தோஷோ எத்தியபி தஸ்யஸ்யாத்னு, தோஷம் இருக்குமே ஆனால் என்பதாக சொல்லுகின்றார். ஆனா சீதா பிராட்டியினுடைய விரத்தம் எப்படி இருக்குன்னா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியானு ஆர்யண நகத்தின் நபராத்தி, தோஷமே இருந்து அப்ப அவருக்கு வரைச்சு இஃப்கேஸ் போட்டே இருந்தாலும் கூடன்னு தான் சொன்னார், தோஷமே இருந்துருக்கு அப்படி இருந்தாலும் கூட, தோஷமே தப்பே பண்ணவாளாக இருந்தாலும் கூட அவ சரணாகதி பண்ணிட்டாள்னா அவளை அனுகிரகம் பண்ணணும், யாருதான் லோகத்துல தப்பே பண்ணாதவா என்று சீதா பிராட்டியினுடைய ஒரு நிலை. துல்லியசீலவயோ விரத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணம், அபிஜனம் குலம், இவர் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்னாக்கா அவ ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தி, துல்லியாபிஜன லக்ஷணம், இப்படி லட்சணம் சாமுத்ரிகா லட்சணம், இவர் சக்கரவர்த்தியினுடைய குமாரரா இருந்திருக்கிறதுனால ராஜகுமாரருக்கு உண்டான சாமுத்ரிகா லட்சணம் சம்பூர்ணமா ராமரிடத்துல இருந்துருக்கு, பிராட்டியின் இடத்துல அதுக்கு மேல இருந்துருக்கு. இப்படிப்பட்ட நிலையில ஹனுமான் பாக்குறேறான். இவர் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ராகவோர்ஹதி வைதேகி, பரவாயில்ல இவா ரெண்டு பேருக்கு சமமா இருக்கிறதுனால ராகவர் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இந்த சீதா பிராட்டியை மனைவியாக பெறுவதற்கு ஏற்றவர் தான் சொன்னார். இதுக்கு மேல ஒரு அடிஷனலா ஒரு விசேஷணத்தை போடுற சீதா பிராட்டிக்கு, தஞ்சேயம் அதிதேக்ஷணா தம், இந்த பிராட்டியினுடைய கண்ணழகு பெருமாளுடைய கண்ணழக காட்டிலும் ரொம்ப ஒசத்தியம், அந்த பிராட்டியும் இந்த ராமனை அடைவதற்கு ஏற்றவள் தான், அவளுக்கு ஒத்தவராக இருந்திருக்காருன்னு இது ஹனுமார் நினைக்கிற வார்த்தை. இப்போ ஹனுமார் நினைக்கிறாரா, ராமர் என்னென்ன காரியம் பண்ணார் அது மொத்தம் தகும், இந்த சீதா பிராட்டிக்கு என்ன பண்ணாரோ அது மொத்தம் தகும்னு நினைக்கிறேன். ராமர் இந்த வனவாசம் வந்திருக்கிறவர் அத்தியாகேதோ விசாலாட்சியா ஹதோபாலி மகாபலகாம், இதே இந்த சீதா பிராட்டிக்காக தான் வாலிவதம் பண்ணார் பெருமாள். அது மாத்திரம் இல்ல, கபந்தன வதம் பண்ணார், கரதூஷனால வதம் பண்ணார், விராதன வதம் பண்ணே, 14,000 ராட்சசாலையும் வதம் பண்ணே, இப்படி பண்ணது எல்லாம் தகும். இப்படி இந்த சீதா பிராட்டியினாலதான் சுக்ரீவ மகாராஜாக்கு அந்த வானர கூட்டங்களை எல்லாம் ஆள்கின்ற ஒரு ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கு. நானும் இந்த சீதா பிராட்டியினுடைய மகாத்மியத்தினாலதான் இந்த சமுத்திரத்தை தாண்டி இருக்கேன், இன்னைக்கு அந்த லங்கா பட்டணத்தை பார்த்ததும் நான் பார்த்திருந்தேன், பெருமாள் கணக்கு இந்த சீதா பிராட்டியும் அவரோட ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தேன்னாக்கா, ஏதி ராமஹா சமுத்திராந்தாம் மேதினியும் பரிவர்த்தையேது அத்தியாக்கிருதே ஜெகச்சாபி யுக்தம் இத்தேவமே மதிகி, அன்னைக்கு ஒரு கோபத்துல சொன்னேரே சீதா பிராட்டி காணாத போகச்சே சொன்ன வார்த்தை இருந்திருக்கேன், இந்த பூமியே திருப்பி போட்டுடுவேன் நான் சொன்னார். ஆகாசத்தை கீழேயாகவும் பூமி மேலேயாகவும் நான் திருப்பி போட்டுடுவேன்னு சொல்லி சொன்னார. அப்படி பண்ணிருந்தேன்னா கூட அது தகும், பண்ணாத விட்டது தான் தப்பு. தர்மஜ்ஞ விதிதாத்மனஹா ஈயம் தா தைதா பாரியா ராட்சசி வதமாகத்தான். ராமருக்கு என்ன குறவு? மகா அவர் மாதிரி தர்மஜர் யாருமே கிடையாது, அவர் மாதிரி கிருத்தஜத்தையோட நடந்தவர் யாரு கிடையாது. மகாபிரபு அவருடைய பாரிய போய் அவளுக்கு இந்த கத்தியான்னு கஷ்டப்பட்டுகிறான். துஷ்கரம் குருதே ராமஹா ஹீனோ எதனையா பிரபு தாரயத்தை ஆத்மனோ தேகம் நதுக்கேனாவசீதி ஹிமகத நளி நீவ நட்ட சோபா வியசன பரம்பரையா நிபிஹித்யமானா சகசர ரஹிதேவ சக்ரவாக்கு ஜனகசுதா கிருபணம் தசம் பிரபன்னா. அந்த சீதா பிராட்டியினுடைய நிலைமைய சொல்றார் அவர். அவர் ஜனகசுதா கிருபணாந்த சாம் எல்லாராலையும் ரொம்ப கஷ்டம், தீனமான ஒரு நிலையை அடைஞ்சு இருந்திருக்கா. திதிருட்சமானோ வைதேகீம் ஹனுமன் மாருதாத்மஜாம் சததர்ஷாபிதூரஸ்தா ராட்சசீ கோரதர்ஷனாம். ஹனுமான் சீதா பிராட்டியை பார்க்கணும்னு அப்படி பார்த்துருக்க, பார்த்தா நாலு பக்கத்தையும் பார்க்கிறேன். அவத்தையே பார்த்துன்னு வரலாம். நான் எல்லாரும் எல்லாத்தையும் தான் பார்த்துருப்பா. ஒரு வஸ்து பாக்கிட்டே கூடவே இருக்கிறதையும் பார்த்து தானே இருக்கும். அந்த மாதிரி பாக்குறேன். அப்படி திரும்பி எல்லா பக்கத்திலையும் பார்த்தோம்னா ஒரே ராட்சசி கூட்டம், ராட்சசிகளுடைய கூட்டம். கஜோஷ்டய பாதாஷ்ட, அதுல ஒத்திக்கு பார்த்தா யானை மாதிரி கால் இருந்துருக்கான், ஒத்திக்கு பார்த்தா ஒட்டகம் மாதிரி கால் இருக்கான், ஒரு பார்த்தா குதிரை மாதிரி கால் இருந்துருக்கான், ஒத்திக்கு தலை அந்த மாதிரி இருந்துருக்கான், மாறி மாறி இருந்துருக்கான், ஒரு ஒத்திக்கு ஒரே ஒரு கைதான் இருந்துருக்கான், ஒத்திக்கு ஒரே ஒரு கால் தான் இருந்துருக்கான். ஒத்தி காது பார்த்தோம்னாக்கா மாட்டு காதாட்டம் இருக்கான், ஒன்னொத்திக்கு குரங்கு காதாட்டம் இருந்துருக்கான், ஒன்று ஒத்திக்கு பார்த்தா யானை காதாட்டம் இருந்துருக்கான். ஒத்திக்கு மூக்கு பார்த்தா பிரம்மாண்டமா இருந்துருக்கான், ஒத்திக்கு மூக்கே இல்லையா, இன்னொத்திக்கு பார்த்தா அந்த மூக்கு குறுக்க இருந்துருக்கான், நெடுக்க இருக்க வேண்டியது மூக்கு இப்படி இருந்துருக்கான். அத்தி பாதா மகாபாதா கோபாதா பாதஜூடிகா, ஒத்தி பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய அவ பல்லு மூஞ்சி பார்த்தோம்னா அவ்வளோ பெருசா இருந்துட்டு இருக்காளாம். இன்னொத்தி பார்த்தா அஜாமுகி ஹஸ்திமுகி கோமுகி சூக்கரி முகி இப்படி எல்லாம் கொண்டு ஒத்து பாக்குறாளாம். இத பார்த்த தாத தர்சகபீத்ரேட்டோ ரோமஹர்ஷண தர்சனா, பார்க்கச்சேயே அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கான் இவள்லாம். இவ நடுவுல பார்த்து இவளும் பாவம் உட்காந்துட்டு இருக்காளாம், துடி துடிச்சுட்டு உட்காந்து இருக்காளாம் சீதா பிராட்டி. லட்சயா மாத லக்ஷ்மி வா அப்பேற்பட்ட அந்த சீதா பிராட்டிய ஹனுமார் பார்க்கிறேனா, அப்ப இவர் லக்ஷ்மிவான் என்று சொன்னார். இவருக்கு என்ன புது லக்ஷ்மி வந்துடுத்து என்று கேட்டா, இந்த சீதா பிராட்டிய சேவிக்கிற பாக்யம் காரிய சித்தி வந்துடுத்து, இங்கேருந்து 100 யோஜன தூரம் தாண்டி வந்தேரு, அந்த சித்தி சமுத்திர தரணத்தினுடைய காரிய சித்தி ஏற்பட்டு போச்சு என்று சொல்ற. லட்சயா மாத லட்சுமி வான் ஹனுமான் ஜனகாத்மஜாம் நிஷ்பிரபாம் சோகசம் தத்தாம் மலசங்குலமூர்த்தஜாம் கீண புண்ணியம் சிதம் பூமோ தாராம் நிபதிதாமீவ. இந்த சீதா பிராட்டி எப்படி இருந்துட்டு இருக்கா என்பதான் பார்க்கணும். சொர்க்கலோகத்துக்கு போனவா கீணே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்ற, இவாளுடைய புண்ணியம் இருக்கிற வரைக்கும் சொர்க்கலோகத்துல இருப்பா, புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா தொபில்னு கீழே தள்ளி போட்டுரு. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி. பார்த்தமானா அவளுடைய நிலை க்ஷீண புண்ணியம் சுதம் பூமோ தாரம் நிபதி தாமிவ. ஆகாசத்துல பிரகாசிச்சிருக்கிற நட்சத்திரம் கீழே விழுந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோட சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்காளாம். நிர்பிரபாம் சோக சந்தத்தம் மலசங்குலமூர்த்தம். உடம்பெல்லாம் அப்படியே அழுக்கடைஞ்சு இருந்துட்டு இருக்கான். பல பல பலன்னு இருக்க வேண்டியவோ இப்படி அழுக்கடைஞ்சு இருந்துட்டு இருக்கான். மிருணாளி பத்மகந்தின் ஏவ விபாதி நபாதி. இந்த தாமர புஷ்பம் இருக்க பத்மதிக் பங்கதிக் தேவன், இந்த தாமர புஷ்பத்துல அந்த சேத்துல கணக்கு அப்படியே அமுங்கி இருந்ததுன்னாக்கா அதனுடைய முழு பிரகாசம் இருக்காது. ஆனா அந்த பிரகாசத்தை அழிக்கவும் முடியாது. அப்படி சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்காளாம். இப்படி சீதா பிராட்டிய சேவிச்ச உடனே ஹனுமாருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுதா. பிரஹர்ஷ மதுலம் லேபே மருதி பிரேட்ச மைதிலே ஹர்ஷஜா நிஜசோ ஸ்ரூணி தான் திருஷ்டா மதிரேக்ஷணம் முமோச்ச ஹனுமான் ஸ்தத்ர நமச்சக்ரே ராகவம் நமஸ்கிருத்வா தராமாய லக்ஷ்மணாய ச வீர்யவான் சீதா தர்சன சம்ஹ்ருஷ்ட ஹனுமான் சம்ருதோ பவதி. சீதா அந்த சீதா பிராட்டிய சேவிக்கிறதுனால வந்த சந்தோஷத்தினால ரொம்ப ரொம்ப குதூகலத்தை அடைஞ்சேறான் ஹனுமான். அவருடைய திருக்கண்கள்ல இருந்து திரியதருடைய திருக்கண்கள்ல இருந்து ஜலம் பெருகிட்டு இது சந்தோஷ ஜலம். நமக்கு இப்படி ஒருப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்க, இந்த பிராட்டிய சேவிக்கிற கிடைக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்க. இனிமேல் நாம இந்த சீதா பிராட்டியோட பேச போறோம். அந்த ராம கைங்கரியத்துல ஒரு சித்தி ஏற்பட்டிருக்கு. ராம கைங்கரியம் பண்ண எல்லாரும் தான் கைங்கரியம் பண்றோம். அந்த கைங்கரியம் பண்ண கடைசியில போய் அந்த கைங்கரியத்துல ஒரு தடங்கள் வந்துருத்தோம்னாக்க மனசுக்கு கஷ்டமா போயிடும். இவர் இவ்வளவு சிரமப்பட்டு இங்க வந்ததுக்கு அந்த கைங்கரியத்துக்கு சித்தி அடைஞ்சிட்டோம் என்று ராம அதுல ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கான். அத பார்த்து சொல்ல மோஜ ஹனுமான் ராகவம். அப்போ ஹனுமார் நினைச்சுக்கிறேராம், என்னுடைய பராக்கிரமத்தினால நான் இந்த சமுத்திரத்தை தரணம் பண்ணல, சமுத்திரத்தை தாண்டல, ராமனுடைய அனுகிரகத்தினால இந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலதான் நான் இந்த சமுத்திரத்தை தாண்டினேன். கொஞ்ச நாள் முன்ன நானே வேதனைப்பட்டேன்னு, இது எப்படி சீதை கிடைக்கலன்னு எப்படி போய் சொல்றதுன்னு தெரியலையேன்னு நான் கஷ்டப்பட்டிருந்தேன் நானே. அப்ப நான் இந்த சீதா பிராட்டியும் ராமனையும் மனதா தியானம் பண்ணிட்டேன். தியானம் பண்ணிட்ட பிற்பாடுதான் இந்த அசோகவனத்துக்கு வந்தேன். இந்த அசோகவனத்துல வந்தா சீதா பிராட்டியை இப்ப பார்த்தேன். ஆகையால் அவளுக்கு மறுபடியும் ஒரு பிரணாமத்தை நான் தெரிவிக்கணும் என்பதாக நமஸ்கிருத்வா ராமாய லக்ஷ்மணாய ச வீர்யவானே சீதா தர்சன சம்ஹ்ருஷ்டா ஹனுமான் சம்ருதோ பவதி. இப்படி சந்தோஷத்தோட ஹனுமான் இருந்தாராம். இதுவரைக்கும் ஹனுமானுடைய காரிய சித்தி என்கிற ஒரு தலைப்புல நாம சொன்னோம். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.